இந்த கோட்டை இல்லைன்னு வச்சுக்கோங்க, கோட்டைக்கு வெளியில வந்தா எப்படி பாதுகாப்பு குறவோ, அந்த மாதிரி பாகவதர்கள் சேர்ந்திருப்பது அப்படிங்கிறது நம்முடைய வைஷ்ணவ தர்மத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கோட்டை. அந்த கோட்டைக்குள்ளே நாம இருக்கணும் என்பதாக சொல்றார். அதனாலே பாகவதர்களுடைய சகவாசம் அப்படிங்கிறது முதல் விஷயம். அடுத்து இரண்டாவது விஷயம் சல்லாபம் என்பது. சல்லாபம்னா அவர்களுடன் வார்த்தை சொல்லுதல் என்பதாக. இப்போ பாகவதர்களுடைய வார்த்தை சொல்லுதல் அப்படிங்கிறது நமக்கு வைராக்கியத்தை வளர்க்கும். வைஷ்ணவத்துல வைராக்கியம் அப்படிங்கிறது முக்கியமா இருக்கும் இல்லையோ. சுவாமி தேசியனுக்கு ஞான வைராக்கிய பூஷன் சொல்றோம் இல்லையோ. அந்த மாதிரி நல்ல வைராக்கிய நிஷ்டர்களான பாகவதர்கள் யார் இருக்காலோ அவளோடு கூட நாம பேசிட்டுன்னு வச்சுக்கோங்க. அடியனுக்கு பெருமான் தான் எல்லாம், வேற சாதாரண விஷயங்கள்லாம் அடியனுக்கு ரொம்ப ருச்சி இல்லை அப்படின்னு சொன்னானா நமக்கும் அது பிடிச்சிடும். மெதுவா பகவான் தான் எல்லாம் அப்படின்னு பகவத் ஆராதனத்தையே பெரிதாக வச்சுட்டு மற்ற பகவங்களை எல்லாம் ஆசையை குறைத்து கொண்டு இப்படி இருக்கக்கூடிய பாகவதர்கள் நிறைய பேர் இருக்கா இல்லையா. அவளோட தான் சல்லாபம் பண்ணணும், அவளோட தான் பேசணும். சல்லாப யோக்கியர் அப்படிங்கிற சுவாமி தேசி சில பேர் எல்லாம் பேசினா நம்மளையும் இங்க எடுத்துருவோம். இது பைத்தியக்காரத்தனமா உட்காந்து இருக்காங்களே, இதெல்லாம் விட்டுடுங்க முதல்ல, முதல்ல நான் சொல்றது கேளுங்க, அப்படியே அங்க போய் பைசா சம்பாதிக்கிற வழியை பாருங்கன்னு சொல்றவா நாலு பேர் இருப்பா. ஆனால் அவர்களை காட்டிலும் இந்த பாகவதர்கள்னா பகவன் நிஷ்டர்கள், பகவத் பரர்கள், பகவத் ஏகாந்திகள் யார் இருக்காளோ அவர்களோடு கூட நாம வார்த்தை சொல்லி சொல்லி சொல்லி நம்மளுடைய வைராக்கியத்தை நாம் அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும். அதனால பேசினா பாகவதர்களோட தான் பேசணும் அப்படின்னு அந்த காலத்துல அது பேச ரொம்ப வார்த்தையை சொல்ல மாட்டான், தேவையில்லாத வார்த்தையை சொல்ல மாட்டான். ஏதாவது தேவைப்பட்டால் வார்த்தையை சொல்லலாமே தவிர, இல்லாம வெளிமையான அவர்கிட்ட போய் கையை குடிக்கல என்ன எப்படி இருக்க என்ன எது குசல பிரச்சனை அப்படின்னா மற்றுமோர் தெய்வம் உலது என்று இருப்பாரோடு உற்றினேன் அப்படின்னு அழுவ அர்த்தம். அதாவது ஏகாந்தத்வம் பரமேகாந்தத்வம் அப்படிங்கிறது எப்படி பகவானைத்தான் சேவிப்பேன் வேற எந்த தெய்வத்தையும் சேவிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கும். அது மாத்திரம் இல்ல, நான் பாகவதர்களோடுதான் நான் வந்து உற்று இருப்பேன், சேர்ந்து இருப்பேன். வேற தேவதாந்திர பரமாஸ்களை பரமாக இருக்கக்கூடிய தேவதாந்திரத்தை சேர்ந்த பக்தர்கள் கல்யோ அவர்களோடு சேர்ந்து இருக்க மாட்டேன்னு சொல்றேன். அது பரமை காந்தத்துவங்கிறது பகவான் கிட்டத்தோடு மாத்திரம் இல்ல, பாகவதர்கள் விஷயத்திலையும் பரமை காந்தியா இருக்கணுங்கிற மற்றும் ஒரு தெய்வம் உலகு என்று இருப்பாரோடு உற்று அவளோட நான் சேர மாட்டேன் அப்படின்னு ஆழ்வார்கள். புத்திரதும் உன்னதிகாரத்து அடிமை மற்றெல்லாம் பேசினும் என்ன பேசினும் என்ன இதுதான் விஷயம் விட்டார் திருமந்திரத்துடைய பாருங்கள். அந்த மாதிரியாக மற்றவர்களோட நாம் பேசுவதை பெருமளவிலே குறைத்துக் கொண்டு பாகுதரோடு பேசிக்கொண்டு நம்மளோட வைஷ்ணவ தர்மத்தையும் வைராக்கியத்தையும் வளர்த்து கொண்டு நாம் இருக்க வேண்டும். குறிப்பாக ஏகாந்த பாவம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா, அது வந்து இவர்களோட பழகி இருந்தால்தான் நமக்கு வரும். அதனால இவர்களோடுதான் நாம் சல்லாபம் செய்ய வேண்டும். இந்த காலத்துல சகவாசம் அப்படிங்கிறது ஓரளவு வரலாம், ஆனா சல்லாபம்ங்கிறது பெரிய அளவுல வரும். என்ன கேட்டா இந்த தொடர்பு வசதிகள்லாம் ரொம்ப நிறைய இருக்கு. அதனால எங்கெங்கேயோ தூரத்துல இருக்கிறவர்கள் கூட சேர்ந்து சல்லாபங்கள் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு அதற்கான ஏற்பாடுகள் நிறைய பண்ணிட்டு இருக்கு. இது ரெண்டாவது சல்லாபம் சகவாசம் அப்படிங்கிற மாதிரி இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் சத்காரம் அப்படின்னு சம்மா பாகவதர்களுக்கு சக்க பாகவதர்களை பார்த்தாலே அடியேன் அப்படிங்கிறார். நான் உமக்கு தாசன், தேவரி அப்படின்னு பேசுவார், சுவாமி அப்படின்னு தான் பேசுவார். வயசுல சின்னவாளா இருந்தா கூட தேவரி அப்படின்னு பேசுற மகான்கள்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய மகான்கள்லாம் பிரிட்டிஷ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம என்ன காரணம்னா பாகவதன்கிற ஒரே காரணம். வயசுல சின்னவனா இருப்பான், ஞானத்துல சின்னவனா இருப்பான், எல்லாத்துலயும் சின்னவனா இருப்பான், ஆனா கூட பாகவதன் அப்படிங்கிற காரணத்தினாலே தேவரி அப்படின்னு பேசுவார். சேவிச்சா சில சமயம் பிரதிவந்தனம் பண்ணுவார்கள், பதிலுக்கு செதிப்பார்கள், நல்லா பயப்படுவார். நாள் பக்கத்தில் அக்னிஹோத்திர சுவாமி யார் செய்தாலும் திருப்பி செய்திப்பாராம், எந்த வயசுல சின்னவராக இருந்தாரோ. இவர் ரொம்ப பெரியவர், இவரை காட்டில் ஞானத்தில் பெரியவர் வேற யாரும் கிடையாது. ஆனால் கிரியை கிட்டாமல் யார் சேவித்தாலும் பிரதிவந்தனம் பண்ணுவார், சிஷ்யனை தவிர சிஷ்யனை பிரதிவந்தனம் பண்ண மாட்டார் ஆச்சாரிய, பாக்கி பேர்கள்லாம் பிரதிவந்தனம் பண்ணுவாராம் அப்படின்னு அந்த ரீதியிலே சத்காரம் பாகவதர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை. அவங்க தேசியம் என்ன சொல்றாருன்னா பாகவதர்கள் அவர்களை விட தன்னை உயர்ந்ததாக சாதாரணமா நினைக்கக்கூடாது. அவர்கள் தான் உயர்ந்தவர்கள். பாகவதர்கள் வந்தாச்சுன்னா அவர் படிச்சாலும் சரி படிக்கலைன்னாலும் சரி, அவர் அனுஷ்டானத்தில் ஒன்று ரெண்டு குறைவா இருந்தாலும் சரி, அவர் ஜாதியினாலே சாதாரணமானவராக இருந்தாலும் சரி, அவர் பாகவதர். அதனால அவருடைய நீச்சத்தன்மையை நினைக்க கூடாது எந்த விதத்தினாலேயும். அதனால பாகவதர்ங்க அப்படின்னாலே என்ன மரியாதையை கொடுக்கணும் அந்த மரியாதையை கொடுக்கணும், சாஸ்திர ரீதியில என்ன மரியாதையை கொடுக்கணும் அந்த மரியாதையை கொடுக்கணும் என்பதாக சொல்லியிருக்கார் பல இடங்கள்ல. அதனால சத்காரம்னா பாகவதர்களுக்கு என்ன சத்காரம், அடியாங்க சொல்லுவதும் கை கூப்புவதும், சாஸ்திர ரீதியிலே சேவித்து வெந்த சமர்ப்பித்தல் முதலானதும், ஒத்துக்கொத்து சேவிக்கிறார் இவர் அவர் சேவிக்கிறார் அவர் இருக்கிற ரெண்டு பேரும் ஒத்துக்கொத்து சேவிச்சுட்டே இருக்கா, இப்படி எல்லாம் நம்ம வேடிக்கை பாக்குறோம் இல்லையா. இதெல்லாம் எப்படி உபபண்ணவாகும் எல்லாத்தையும் சொல்றேன். ரெண்டு பேருமே சேஷர், நான் உனக்கு சேஷங்கிற அவர் நான் உனக்கு சேஷர் அப்படிங்கிறேன், ரெண்டு பேரும் ஒரு குத்தர் செய்கிற இதுல தப்பு ஒன்றும் தப்பு இல்லையேங்கிறேன், நீர் எனக்கு ஒரு உபகாரம் பண்றேன் நான் உனக்கு உபகாரம் பண்றேன் அதான் சேஷர், நீர் என்ன உபகாரம் பண்ற அப்படின்னா நீர் பாகவதரா இருக்க அப்படின்னாலே எனக்கு உத்தேசியரா இருக்க அவரும் அதையே சொல்ற. அப்போ சேவிக்கிறபடிதான் பரஸ்பர சிந்திச்சு ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் அம்பிக்கும் என்பதை பங்கு தேசியன் வந்து இந்த விரோத பரிகாரம் முதலான கிரந்தங்களையும் ரகசியத்திலும் சாய்ச்சல். அதனால அதிலையும் பாகவதர்கள் யாருக்கு ஞானம் நிறையா இருக்கோ அவர்களுக்கு நல்லா சத்காரம் பண்ணணும், நல்லா சம்மானம் பண்ணணும். அப்படிப்பட்டவர்களுக்கே நமக்கு ஞானம் இருக்கும். யாருக்கு வைராக்கியம் இருக்கோ அவர்களோட பேசணும், யாருக்கு அனுஷ்டானம் இருக்கோ அவர்களோட வாசனம் பண்ணணும். இப்படியாக நாம் பாகவதர்களோடு கூடி பழகணும். அடுத்து நாலாவது விஷயம் பிரீத்தி என்பது பாகவதர்கிட்ட நல்ல ஸ்நேகம், மனசுல ரொம்ப நல்ல ஒரு சௌஹார்தம், அது மாத்திரம் இல்லாமல் ஒரு அன்பு அப்படின்னு இருக்கான். ஆஹ்லாத சீதா இத்தியாதிகளில் படியே அப்படிங்கிற எப்படியானால் குளிர்ந்த காற்றானது அது வீசும் போதே நமக்கு ஆனந்தமாக இருக்கும், அந்த மாதிரி பாகவதர்கள் பார்க்கும் போதே மனசுல ஒரு பிரீத்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கான். அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை இதெல்லாம் கொஞ்சம் தூரதேசத்துல வந்து அதுக்கு நல்லாவே தெரியும். அடியவங்களுக்கு எல்லாம் திருவனந்தபுரத்துல வெளி ஊர்ல இருந்து ஒருத்தர் திருமணத்துல வந்து விரோதம் செய்கிறத பார்த்தாலே மனசுல சந்தோஷமாக இருக்கும். அது காரணம் என்னங்க, ஐயோ பாலைவனத்துல சோலை பூட்டாம மாதிரியாக உள்ளூர்ல சில பேர் தான் இருக்கா நல்ல திருமணம் எடுத்துட்டு வைஷ்ணவத்துவம் தெரிஞ்சவர்கள் சில பேர் தான் இருக்கா, இங்க விரல் விட்டு நீண்டலாம் அந்த அளவு தான் இருக்கா. அப்படி இருக்க வெளியில இருந்து ஒருத்தர் வந்தார் அப்படின்னா அவரை பார்க்க கிடைக்கிறது இல்லையா, அப்ப உடனே ஒரு சந்தோஷம். இதே பாகவதர்கள் சமர்த்தமா நிறைய இருக்கிற இடத்துல அப்படி வரத்துக்கான வாய்ப்பு குறையுது. ஆனால் பொதுவாக என்ன பண்ணணும் கேட்டா பாகவதர்கள் யாரை பார்த்தாலுமே மனசுல ஒரு சந்தோஷம் அப்படின்னு வரணும், அவர்கிட்ட ஒரு பிரீத்தி இருக்கணும். ஏன்னா பகவான் கிட்ட ஒரு இருந்தா அதுதானே இந்த பாகவதர் பிரீத்தியாக வரும், தானா வர வேண்டியதுன்னு சொல்றார்கள் பகவான் மூலமாக வரப்படினால. பகவான் கிட்ட நல்ல பிரீத்தி இருக்கு பாகவதர்கள் கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ பகவத்பிரீத்தியில குறவு இருக்கும் அர்த்தம், உனக்கு உண்மையான பிரீத்தி இன்னும் பூர்ணமா வரல அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஒருத்தர்கிட்ட பிரீத்தி இருந்தா அதை சேர்ந்தவர்கிட்டலாம் ஆனா வர வேண்டாமோ, வருமே லோகத்துல அப்படிதான் பார்த்திருக்கோம், நமக்கு யார்கிட்ட ரொம்ப பிரீத்தி இருக்கோ அப்போ அவரை சேர்ந்தவர்கள் கிட்டலாம் கூட நமக்கு பிரீத்தி வரும், யார்கிட்ட ரொம்ப கோபம் இருக்கோ அவரை சேர்ந்தவர்கிட்ட நமக்கு ஓரளவு கோபம் வரும், அப்படிதானே லோகத்துல இருக்கு, இது லோக நியாயம் தானே. அப்போ பகவான் கிட்ட நல்ல ஒரு பிரீத்தி அப்படின்னு இருக்கும்போது அப்புறம் அவரை சேர்ந்தவர்கள் கிட்டையும் நமக்கு ஒரு நல்ல ஒரு பிரீத்திங்கிறது தானா வரும், அது இருந்தால் தானா வரும். சரி, சாஸ்திரத்தினாலே வரக்கூடிய பிரீத்தின் மாற்றம் இல்லாமல் உள்ள அம்புனாலே உள்ளிடத்தினாலே வரக்கூடிய பிரீத்தி அப்படின்னு வரும்போது அது தானா உண்டு, அது வரலைன்னா அப்ப இதுக்கு குறவு இருக்கு என்பதாக ஆகும், அது ஒரு தோஷம் அப்படின்னே சொல்றான். ஏன்னா அது ஒரு குறவு இல்லையோ, பகவத் பிரீத்தி இல்லை அது ஒரு தோஷம். ஒருத்தருக்கு பாகவதர்கள் கிட்ட ரொம்ப பிரீத்தி அதிகமாயிருக்கு அதனால பகவானுடைய பிரீத்தி குறைஞ்சு கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, அது தப்பு இல்லையா, அது விசேஷம். பாகவதர்கள் கிட்ட ரொம்ப ரொம்ப பிரீத்தி அதிகமாகி அவர்களுக்கு சேவை செய்வதே பரம உத்தேசமாயி அவர் கோயிலுக்கு போறதெல்லாம் இவன் நிறுத்திட்டான், பகவத் கைங்கரியத்தை நிறுத்திட்டான், பாகவத கைங்கரியம் பண்றான், பகவத் சேவையை நிறுத்திட்டான், பாகவத சேவையை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா சொன்னா அது சத்ருகுணாழ்வானுடைய நிலை. எப்படி பெருமாள் ஸ்ரீராமனை கூட விட்டுட்டு அவர் வந்து பரதாழ்வான் பின்னாடி போயிட்டு இருக்காரு, பரதாழ்வான் மாமா அங்க வேட்டு போனா இவரும் அங்க போறாரு, பரதாழ்வான் திரும்பி வந்தா இவரும் திரும்பி வர்றாரு, பரதாழ்வான் சித்திரகூடத்துக்கு போனா இவரும் போறாரு, பரதாழ்வான் அங்கிருந்து பாதிக்கு வாங்கிட்டு திரும்பி வந்தானா சத்ருகுணாழ்வானும் கூட திரும்பி வர்றார். ஏன் சத்ருகுணாழ்வானுக்குன்னு தனியா ஒரு ஐடியா ஒன்றும் கிடையாதா அவருக்குன்னு, அவருக்கும் தனியா ஒரு விருப்பு வெறுப்பு எதுவுமே கிடையாதா, அவருக்கு ஒரு தனித்துவம் கிடையாதா அப்படின்னு கேட்போம் இல்லையா. நம்ம ஒரு மனுஷருக்கும் அவருக்கான தனித்துவம், அவருக்கான ஆசைகளுக்கான ஐடியா இதெல்லாம் இருக்கும் இல்லையா? விருப்பு வெறுப்புகள்லாம் இருக்கதான் இருக்கும். ஆனா சீமந்த ராமாயணத்தை பார்த்தா சத்ருபாழ்வானுக்கும் தனியா எதுவுமே இல்லை. எல்லாம் அந்த சேஷத்துவத்துல அப்படி இருக்கார். அப்படி இருக்காருன்னா அப்படி பகவானுக்கு சேஷத்துவம் அதுவும் இல்லை. பகவானையும் விட்டுட்டார். இந்த பெருமாள் இருக்கிற இடத்துல இருக்கவும் இல்லையா? அது கிடையாது. பெருமாள் இருக்கிற இடத்துல இல்லவே இல்லை. பரதாபுரம் கூட உட்காந்துருக்கார். பெருமாள் இருக்கிற இடத்துல ஐயத்தீனி இல்லை. இல்ல பெருமாள் காட்டுக்கு போனார், காட்டுக்கான போனவும் இல்லையா? அதுவும் இல்லை. பரதாழ்வாரோட கூடவே இருக்கார். அப்போ எல்லை நிலத்துல இவர் இருக்கிற அப்படின்னால பெருமாளையும் விட்டுட்டாரு அப்படின்னா அவர் தான் சரியானவர். நான் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றேன் என்பதாக சில சமயம் விசேஷமாக நினைத்துக் கொண்டு நாம் என்ன பண்ணுவோம்? பாகவதர்களை கூட அவமரியாதை சொல்லுவோம். ஏன்னா பகவத் கைங்கரியம் விசேஷம். பகவத் கைங்கரியம் தானே நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதாக பாகவதர்களை அவமரியாதை சொன்னால் அது அத்தனை சேஷமாக இருக்காது என்பதாக தெரியும் இங்க. அதனால அந்த ரீதியிலே பார்த்தோமானால் இங்க பாகவத பிரீத்தி என்பது நாலாவது விஷயம் சாதிக்கிறார். அஞ்சாவது விஷயம் பார்த்தோம்னா பீதி அப்படின்னு ஒண்ணு. பீத்தினா பயம், கொஞ்சம் பயப்படலாம். ஏன்னா பாகவத அபசாரப்படக்கூடாது, ரொம்ப முக்கியம். பீதி யோகியரான பாகவதர்கள் அப்படின்னா சுவாமி ஜெயசிங் சொல்றார், யார்கிட்ட பயப்படணுங்கிறதையும் சொல்லிட்டார். இவன் எதாச்சும் பயந்து சாவணும்னு அப்படி அர்த்தம் இல்லை. பின்ன என்ன கேட்டா அபசாரத்துக்கு பயப்படணும். குறிப்பாக சில மகாபாகவதர்கள் தன் பெருமையை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இருப்பார்கள். அவர்கள்கிட்ட ரொம்ப பயப்படும். இப்ப மகாத்திய அனாவிஷ்கரணம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சாதாரணமா இருப்பா பாக்குறதுக்கு. அவ பெருமை என்னங்கிறது வெளியில தெரியாது. அவ ஞானம் தெரியாது. அவளுடைய பரம பாகவதத்துவ பூர்த்திங்கிறது தெரியாது. சாதாரணமா இருந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவாள்கிட்டதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். என்ன கேட்டா அவள்கிட்ட அபசாரப்பட்டோம் வச்சுக்கோங்க, அது பெரிய அபசாரம் ஆயிடுமா? அதனால நீர் பூத்த நெருப்பு போலே என்று சொல்லுகிறார்கள் இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாகவதர் அவர்கள்கிட்ட நம்ம பயப்படணும். அபசாரம் வந்துட போறதோ என்று பயப்படணும். அபசாரம் வராமல் நம்ம பார்த்துக் கொள்ளணும். அதனால ஒரு பக்கம் பார்த்தா பிரீத்தி இருக்கணும், ஒரு பக்கம் பார்த்தா பீதி இருக்கணும். இது ரெண்டும் தான் இருக்கணும். பெருமாள்கிட்டயே தான் ரெண்டும் இருக்கணும் தான் சொல்றாங்க. ஏன்னா பெருமாள் கிட்ட ரொம்ப பிரீத்தியோட கூட திருவாரணும், அதே சமயம் பயமும் வேணும். வீட்டோட கூட நம்ம இஷ்டப்படி பண்ண முடியாது இல்லையா? அப்ப சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு பகவான்கன் சாட்சாத்து ராஜகுமாரன் போல நினைக்கணும் அப்படின்னு நினைச்சு யதா யுவானம் ராஜானம் யதாச மதஹஸ்தினம். மதம் பிடிச்ச யானை கிட்ட எவ்வளவு பயம் இருக்கோ அவ்வளவு பயம் இருக்கான் பெருமாள் கிட்ட. அதே சமயம் யதா பிரியாதிசின் யோக்கியம், நமக்கு பிரியமான ஒரு அதிதி வந்தாருன்னா எப்படியோ அந்த அளவு பிரீத்தியும் இருக்கான். ரெண்டு தோடையும் திருவாரணம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி ரீதியிலே பெருமாள் கிட்ட இருக்க மாதிரி பாகவதர்கிட்ட ஒரு பக்கம் பிரீத்தி இருக்கணும், இன்னொரு பக்கம் பார்த்தா பீதி இருக்கணும். அவர்களுடைய பெருமையை வெளி காட்டாமல் இருக்கிறபடினாலே நம்ம அவர்களை சாதாரணமாக நினைத்துவிடக்கூடாது. ரொம்ப பயப்பட்டு பாகவத விசாரம் இல்லாமல் பேசணும், பாகவத விசாரம் இல்லாமல் நடந்து கொள்ளணும். அதே சமயம் பிரீதியும் இருக்கணும் அப்படின்னு. இந்த மாதிரியாக ஐந்து விஷயங்களை நம் சகவாசம் சல்லாபம் முதலான விஷயங்களை ஐந்து விஷயங்களை நாம் பாகவதர்களிடம் வெளிப்படுத்திக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் மெதுவாக அமைக்கலாம். பல பாகவதர்களோட சேர்ந்து இருக்கலாம். நிறைய பாகவதர்கள் சேர்த்து பார்த்தோம்னா அதுதான் புருஷார்த்தம் அப்படின்னா பல இடத்துல சொல்லியிருக்கார். வீட்டம் கூடி ரக்காண்டு மேல் அப்படின்னு அதுகாண்டு மேல் கண் பலனாவதே அப்படின்னா சுவாமி நம்மாழ்வாருடைய ரெண்டு இது அடிக்கடி எடுக்கிறார். பெரியவெல்லாம் எடுக்கிறார். பாகவத சேஷத்துவம் பத்தி சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கிற ரெண்டு திருவாய் மொழி அதுல கடைசியில நெடுமார்க்கடிமை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பயிலும் சுடரலின்னு முதல்ல ஒண்ணு இருக்கு மூணாம் பத்துல. பயிலும் சுடரலில பாகவத சேஷத்துவம் சொல்ற, நெடுமார்க்கடிமை அதான் சொல்ற. ஆனா பயிலும் சுடரலில நம்ம சொரூபத்தை சொல்ற. பாகவத சேஷத்துவம் நமக்கு சொரூபம், நெடுமார்க்கடிமையில பாகவத சேஷத்துவம் தான் நமக்கு புருஷார்த்தம் அப்படிங்கிற விஷயத்தை சாதிக்கிற. அதெல்லாம் நம்ம அந்த திருவாங்கிலே அங்கங்க பார்க்கலாம். வாங்க தேசியம் இது ரெண்டுமே எடுத்திருக்கோம். அதனால ஆழ்வார் ஒரு திருவாய்மொழியே இதுக்காக சாதிக்கிற பூர்த்தியாக. இதுக்காக திருவாய்மொழி அவங்க நாச்சியார் தேவி கொடுத்த நாச்சியார் பத்து பாசுரங்கள் பாகவத சேஷத்துக்காக சாதிக்கிறார் அப்படின்னா இருக்கு. அப்படியாக இத்தனை விசேஷமானது. ஆனா இதுல எல்லாத்த காட்டிலும் ரொம்ப முக்கியமானது இந்த கடைசியில சொன்ன விஷயம்

டிவி மட்டத்துல அதுதான் நடந்துருக்கு. டிவி மட்டத்துல ஏன் சண்டை வரலன்னா காரணம் என்னன்னு கேட்டா அந்த பகவத் பிரீத்தி தான் பரம உத்தேசம். அவரவர்களுடைய வரக்கூடிய ஆனந்தமோ இருக்கையோ அவர்களுக்கு நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிறது அது அந்த உத்தேசமே கிடையாது. எல்லாரும் ஒரே மாதிரி தான். சம்சாரத்துல இந்த ஒரு பிரச்சனை இருக்கு இங்க. அதனால எல்லாத்துக்கு மேல முக்கியமானது அவர்கள் ஏதாவது நம்மளுடைய கைங்கரியத்தை அபகரித்தாலோ இல்ல அவர்கள் ஏதாவது நம்மை பார்த்து மோசமான வார்த்தைகள் எல்லாம் சொன்னாலோ நம்மை நிந்திக்க முடியாது மோசம்னா என்ன கேட்டா நிந்திக்க முடியாத வார்த்தைகள் எல்லாம் சொன்னாலோ அப்போ நமக்கு அதனாலே வரக்கூடிய துக்கம் அப்படின்னு மனோ துக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அதனாலே வரக்கூடிய ஈர்ஷ்யா கலகம் முதலானதெல்லாம் இருக்கு கோபம் முதலானதெல்லாம் இயற்கையா தானாக வந்துடுது. இதெல்லாம் வராம இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அதான் முதல்ல முதலே பகவத் பரனாக இருக்கணும் அப்படின்னு சுவாமி ஜெய்சிங் சொல்றேன். அர்த்த காமத்தினால்தான் இதெல்லாம் வருது. இங்கே இருக்கும் நாலு நாள் அர்த்த காம வரியாக தூருவாறு பாயாதேன்னு ஒரு வார்த்தை ஒண்ணு நஞ்சியர் அருளி செய்தோ நம்பிள்ளை அருளி செய்தான்னு சொல்லுவாங்க. ஆச்சரியமான வார்த்தை இது. இங்கே இருக்கும் நாலு நாள் எவ்வளவு நாள் இங்க இருக்க போறோம் நம்ம ஏதோ மோட்சத்துக்கு போறோம் அப்படின்னு பகவத் அனுகிரகத்தினாலே பகவத் சங்கல்ப விசேஷத்தினாலே மோட்சம் போறோம் அப்படின்னு இங்க இருக்கிற நாலு நாள்ல ஒரு அர்த்த காமத்தை பிரிதான் நினைச்சிருந்து இதுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடணும்னு இருக்கிறத பார்த்துலாம் பேசாம கிடைச்சி வச்சு சந்தோஷமா இருப்போம் என்பதாக அவர்கள்லாம் மருளி செய்திருக்கிறார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாரும். இப்ப சுவாமி தேசிகன் சனிஷ்டா வித்யானமும் அவங்க சாதிக்கிறார். சனிஷ்டா வித்யான்னா தன்னிலையை உணர்தல் அப்படின்னு அர்த்தம். நம்ம நிலையை நாம உணர்ந்தால் இந்த பிரச்சனை இருக்காதுங்கிறார். நாம நம்ம நிலையை உணராமல் மற்றவர்களும் நாம நினைச்சுட்டு இருக்கோம். பாகவதர்கள் இல்லாதவர்கள் இருக்கா இல்லையா, அவர்கள் ஒத்து கொடுத்த சண்டை போட்டுக்கிறா இல்லையா, அவர்கள் தான் அர்த்தத்துக்காக சண்டை போட்டுக்கிறான், அவன் தான் காமத்துக்காக காமம்னா இது வேணும் அது வேணும் அப்படின்னு ஒரு ஆசைக்காக சண்டை போட்டுக்கிறான். அவன் சண்டை போட்டுக்கிறான்னா அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அவன் பகவான் தான் எனக்கு உத்தேசம் நினைக்கலையே. ஆனால் நாம சரணாகதி பண்ணியிருக்கோம். நான் பகவானுக்கு சேஷன் அப்படிங்கறத புரிஞ்சுட்டு இருக்கோம். பகவான் தான் நமக்கு பரம புருஷார்த்தம்ங்கிறத புரிஞ்சுட்டு இருக்கோம். பகவத் பிரீதிக்காக தான் அனுஷ்டானம் பண்ணணுங்கிறத புரிஞ்சுட்டு இருக்கோம். எல்லாம் புரிஞ்சுட்டு நாம சண்டை போட்டோம்னா அப்ப அவனுக்கும் நமக்கு என்ன உத்தேசம்? நான் சம்சாரத்துல இருக்கேன், பிரகிருதி சம்பந்தத்தினால எனக்கு இதெல்லாம் வருதுன்னு சொன்னேன், வாஸ்தவம் தான். அவனுக்கும் பிரகிருதி சம்பந்தத்தினால தான் வருது, நமக்கும் பிரகிருதி சம்பந்தத்தினால தான். அப்ப ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? இல்ல அவனுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாது, பகவான் தான் பெரியவன்கிற விஷயம் தெரியாது, சரணாகதிங்கிற விஷயம் தெரியாது, பகவான் கிட்ட ஆத்மசமர்ப்பணம் பண்ணணுங்கிற விஷயங்கள்லாம் தெரியாது, எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கே அப்படின்னா தெரிஞ்ச பிரயோஜனம் இல்லையா? அவன மாதிரி தான் நீ நடந்துட்டு இருக்கோங்க. அப்ப என்ன சொன்ன கேட்டா ஸ்வநிஷ்டா அபிஜானம், உன்னுடைய நிலையை நீ முதல்ல புரிஞ்சுது. அவன் நிலை வேற, உன் நிலை வேற. அவர்கள் சண்டை போடுபவர்களுக்கு கல்வி அவளுடைய நிலை வேற. அவர்கள் சண்டை போட்டா அது ஒரு விதத்தில் நியாயம். நாம சண்டை போட்டோம் வச்சுக்கோங்க, அது ஒரு விதத்துல ஏமாத்தல். ஏன்னா பாகவதன் பாகவதன் சொல்லிட்டு நான் அவளை மாதிரி நடந்துட்டோம்னா, நீ பாகவதன்னா பகவானை சேர்ந்தவன், பகவானை சேர்ந்தவன் அப்படின்னா பகவானையே பரம உத்தேசமாக கொள்பவன், பகவானுக்கு தாசன் அப்படின்னு சொல்லக்கூடியவன். அப்போ பகவானையே பரம உத்தேசமாக கொள்ளுவவனுக்கு மற்ற விஷயங்கள்லாம் ஒண்ணும் இல்லையே. அப்ப நான் பெரியவனா இருக்கணுங்கிற எண்ணம் வராது, நான் தாசனா இருக்கணுங்கிற எண்ணம் தானே வரும் அவளுக்கு. அப்ப எப்படி சண்டைகள்லாம் எப்படி வரும், தர முடியாது என்பதாக சுவாமி தேசிகன் அந்த சனிஷ்டா விஜயான அதிகாரத்துல அழகா சாதிக்க தன்னிலையை நீங்கள் உணர்ந்த இதுக்கெல்லாம் சுவாமி தேசிகன் சொல்றாரோ எதுவும் சொல்றாரு இல்ல, அவர் நடத்தி காமிச்சார். எப்படி பார்த்தோம் இல்லையா, அவர் நடத்தி காமிக்கிறார். அத அவருடைய அனுஷ்டானம் உண்டு. சுவாமி தேசிகன் பாகவதற்கிட்ட அபசாரப்பட்டார்னா ஒரு இடத்துலையும் பார்க்க முடியாது, எந்த கந்தத்திலையும் கிடையாது. எத்தனையோ பாகவதர்கள் சொன்ன விஷயங்களுக்கெல்லாம் சுவாமி தேசிகன் பதில் சொல்லிருக்க, ஆயிரக்கணக்கில், நூத்துக்கு மேல, ஆயிரக்கணக்கில். ஆனால் ஒரு இடத்துல அபசாரம் கொஞ்சம் கூட வார்த்தையில கூட அபசாரம் வரவே வராது, கொஞ்சம் கூட வராது. இது தேசியனுடைய ஒரு தனித்துவம். துளி கூட அபசாரம் கலக்காமல் சுவாமி தேசிகன் பாகவதர்களுக்கு கூட ஜீரங்கத்துல ஜீவனம் பண்ணும் போது அவருக்கு போட்டி பொறாமைகள்லாம் இருந்தன அந்த காலத்துல. ஆனால் துளி கூட அபசாரம் கலக்காமல் இருந்திருக்க பாதுகா சேஸ்திரம் ஆயிரம் பண்ணார். ஒரு ஐடிசி ஒன்று சொல்றது பாதுகா சேஸ்திரம் ஆயிரம் பண்ணார். இவரோடு போட்டி வைத்த ஒரு ஸ்ரீகிருஷ்ணர் முந்நூறு ஸ்லோகம் பண்ணார். அப்போ ஒரு நாளைக்குள்ள ஆயிரம் பண்ண முடியும், நாளைக்குள்ள ஆயிரம் பண்ணிட்டார். அவர் முந்நூறு ஸ்லோகம் தான் பண்ணார். அவருக்கு ரொம்ப லஜ்ஜையாயிடுச்சு. அவர் போய் பிராக்டிஸ் ரெடியனால முந்நூறு தான் முடிஞ்சது, அதனால அதை வேற ஆயிரம் பண்ணிருக்கு அப்படின்னு. அப்ப சுவாமி தேசிகன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமோ அப்படின்னா, சூதே சூக்கர யுவதி சுதசகசிரம் சுதசதம் அத்தியந்த நிர்பகம் ஜதிதி கரிணி சிராய சூதே. அதாவது சுவாமி சொன்ன வார்த்தை, பன்னி வந்து 10 குட்டி போடணும், யானை 1 குட்டி தான் போடும் அப்படின்னு தான் வார்த்தை தான் விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. பன்னி 10 குட்டி போடும், யானை 1 குட்டி போடும். எது வசதி? பன்னி குட்டி வசதியா, யானை குட்டி வசதியா? நம்பர் பெருசு இல்லை. யார் நிறைய பண்றா, யார் குறைவா பண்றா, இந்த நம்பர் பெருசு இல்லை. எந்த விஷயத்தை பத்தி பண்றோம்? நீ திருவடியை பத்தி பண்றேன், நான் காவிரியை பத்தி பண்றேன், ரெண்டும் ஒண்ணுதான். ஒருத்தர் 300 மணி நேரம், ஒருத்தர் 1000 மணி நேரம், ஒருத்தர் 2000 மணி நேரம், இதெல்லாம் கணக்கே கிடையாது. பகவத் விஷயத்துல எல்லாம் ஒண்ணுதான் சார். அந்த மாதிரியாக இந்த மாதிரி பாதுகா சகஸ்திரம் பண்ணி முடிச்சு ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் எப்படிப்பட்ட நிலையில இருக்கணும். அதனால அப்படிப்பட்ட சுவாமி தேசிகன் அந்த சனிஷ்டா விஜயானத்தை நமக்கு எடுத்து சொல்ற, சனிஷ்டா விஜயானம் சுபகம் அபவர்ஜா உபனதா அப்படிங்கிறார். பின்னாடி மோட்சம் வருது இருக்கட்டும், இங்க இருந்த காலத்திலே இந்த சனிஷ்டா விஜயானம் இருக்கா, அது ஆனந்தம். மோட்ச ஆனந்தம்னா ஒண்ணும் கிடையாதுங்கிற, இது அப்படிப்பட்ட ஆனந்தம். இந்த சனிஷ்டா விஜயானத்துல 3 சொல்றார். அது இப்ப பார்க்க வேண்டியது முக்கியமானது என்னன்னு கேட்டா, நம்ம பாகவதர்கிட்ட அபச்சாரப்படுறோம் இல்லையா, இந்த அபச்சாரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் ஏதோ சொல்லிட்டார்கள், இல்ல அவர்கள் ஏதோ அபகரிச்சிட்டார்கள், நமக்கு கிடைக்க வேண்டியது அவர்கள் அபகாரம் பண்ணிட்டார்கள், அவர்கள் ஏதோ சொல்லிட்டார்கள், இதுதான் காரணம். இதை நம்ம எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கறத சுவாமி தேசியம் அதுல சொல்லிட்டார். அதுல முதல் விஷயம், ஒருவர் நம்மளை பார்த்து ஏதோ சொல்லிட்டாருன்னு சொல்லுவோம். அப்போ அவர் சொன்னது நம் சரீரத்தை பற்ற அல்லது நம் ஆத்மாவை பற்ற அல்ல அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டனா முதல் பிரச்சனை தீரும். அவனுக்கு என்ன குண்டன் அப்படின்னு சொல்லுவான், செவிடன் அப்படின்னு சொல்லுவான், அப்படி இல்லாட்டானா கீசல் வச்சு வச்சுன்னு இருக்கான் அப்படின்னா ஏதாவது சொல்லுவான். இந்த மாதிரியாக பழு கருப்பன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பலது சொல்லலாம் இல்லையா, கொஞ்சம் கையால் ஆகாதவன் இப்படின்னா சொல்லலாம். இவன் எதை சொன்ன இந்த மாதிரியான வார்த்தை எல்லாம் சொன்னால் சரீரத்தை தானே சொல்றான், ஆத்மாவை பத்தி ஒன்றும் சொல்லலையே. சரீரம் வேற ஆத்மா வேறங்கிறது அடிப்படை பாடம், எல்கேஜி பாடம் வேதாந்தத்துல. அப்போ எனக்கு இருக்கிற சரீரத்தை பத்தி அவன் சொன்னா சொல்லிட்டு போட்டான், எனக்கு அதை பத்தி இல்லை, என்னுடைய ஆத்மாவை பத்தி இல்லை, என்னுடைய ஆத்மாங்கிறது எந்திரமானுக்குரியது. அந்த எந்திரமானுக்குரிய ஆத்மாவை நான் அவளிடம் சாப்பிட்டு விட்டு நான் ஆனந்தமாக அவளுக்கு கைங்கரியம் பண்ணி வந்து இருக்க போறேன். அதில் சரீரத்தை பார்த்து என்ன கருப்பண்ணோ குண்டன்னோ இன்னொன்னோ வேற ஏதோ ஒன்று சொன்னான்னா அவன் சொன்னா சொல்லிட்டு போட்டான், அது ஆத்மாவிலே ஒரு நாளும் தட்டாது. நான் வந்து பகவானுடைய தாசன் அப்படிங்கிறத இது எந்த குறையும் வைக்கலையே, இது சரீரத்தை தானே சொல்றான் அப்படின்னு இந்த ஒரு சனிஷ்டா விஜயானம் நம்மளுடைய நிலைமை உணர்ந்தாச்சுன்னா அந்த நாளே வரக்கூடிய பிரச்சனைங்கிறது கிடையாது. அதுக்கடுத்தது ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆத்மால இருக்கிற தோஷத்தையே சொல்றான் வச்சுக்கோ, புத்தி இல்லாதவன், அதாவது ஆத்மா புத்தியும் இருக்கும். அப்ப அவன் ஒரு புத்தியுமே இல்லாத ஒண்ணு கட்டான், மரியாதை கட்டவன், புத்தி இல்லாதவன், ஆச்சாரமே ஒண்ணும் தெரியாதவன், ஊரை ஏமாத்துறவன் அப்படின்னு, இதெல்லாம் ஆத்மால இருக்கக்கூடிய தோஷங்கள். ஒருத்த ஊரை ஏமாத்திறான், நம்மளை பத்தி இப்படிதான் சொல்றான் வச்சுக்கோங்க, இப்படி சில வார்த்தைகள்லாம் சொல்றான் அவன் அப்படின்னா, அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இவன் சொல்ற அந்த வார்த்தை எல்லாம் அசுத்தியமா இருக்குன்னு வச்சுக்கோ. இவன் ஊரை ஏமாத்தின்னு இருக்கான், ஒரு அனுஷ்டானம் கிடையாது, ஒரு ஆச்சாரமும் கிடையாது, ஊரை ஏமாத்தின்னு இருக்கான் அப்படின்னு சொல்ல வச்சுக்கோங்க. இது அசத்தியம், உண்மையில வந்து அனுஷ்டானம் எல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்கு, ஆச்சாரங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு, ஒன்றும் மோசம் கிடையாது. இவன் சொல்றதெல்லாம் ரொம்ப போய் சொல்ல வச்சுக்கோங்க, அப்ப நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா கேட்டா இல்லாததானே சொல்றான், இருக்கிறத சொன்னாதான பிரச்சனை வரணும். அதாவது என்ன கேட்ட, இல்லாத ஒன்றை ஒருத்தர் சொன்னாருன்னா அப்ப நமக்கு கோபம் வராதான். இது சைக்காலஜிலையும் சொல்றான், நம்ம கிட்ட இல்லாத தோஷத்தை ஒருத்தர் சொன்ன வச்சுக்கோங்க, நமக்கு கோபம் வராது. ஒரு நாள் இருக்கிற தோஷத்தை சொன்னதான் கோபம் வரும். இதை நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும். இது மனசத்துவத்துல சைக்காலஜியில இது சொல்றான். நான் ஒண்ணு தப்பு ஒண்ணுமே பண்ணாம இருக்கும்போது நான் தப்பு பண்ணி சொன்ன வச்சுக்கோங்க, நமக்கு அந்த அந்த செலுத்த அபிஜானம் இருந்து வச்சுக்கோங்க, நான் ஒரு தப்பு பண்ணல அப்படின்னு அபிஜானம் இருந்தா அப்ப நமக்கு எந்த ஒரு கோபமே நமக்கு வரவே வராது. இதை மறுபடியும் பெருசா அபிஜானம் வருது, நான் எந்திரவானுக்கு வேண்டிய கைங்கரியங்களை என்னாலே யதாசக்தி நான் தள்ளிக்கொண்டு நான் இருந்துருக்கேன், அதை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னும் போது அவர் ஏதாவது சொன்னார்னா, இவன் கைங்கரியங்கள்லாம் ஒழுங்கா பண்ணல, ஒரே ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்லாம் சொன்னார்னா, அது இல்லை போய் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு நாளுமே கோபம் வராது. இந்த விஷயம் மாத்தமா இல்லை, எந்த விஷயத்திலுமே அவன் அவனுக்கு சொல்றான். இதுக்கு நிறைய உதாரணம் இதெல்லாம் சொல்றான். ரெண்டும் ரெண்டும் கூட்டினா நாலு, ரெண்டும் ரெண்டும் கூட்டினா மூணுன்னு ஒருத்தன் நம்ம கிட்ட வந்து சண்டை போட்டா வச்சுக்கோங்க, நாம அவனை போய் சண்டை போட மாட்டான் அவங்க கூட, சரி இது ஏதோ பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம் இல்லையா. அந்த மாதிரி தான் இல்லாத ஒரு விஷயத்தை ஒருத்தன் வந்து சொன்னா அவன் ஏதோ பைத்தியம் அப்படின்னு தோணுகிட்டு வர அவன்கிட்ட சண்டை போட மாட்டோம். அந்த செனிஷா விஜயானம் உனக்கு இருக்கா, நான் வந்து கைங்கரியங்கள் பண்ணிட்டு இருக்கேன், நான் சார் அனுஷ்டானத்தோடு இருந்துருக்கேன், நான் ஓரளவு தேவையான ஞானத்தோடு கூட இருந்துருக்கேன் அப்படிங்கிறது இருக்கா, அப்போ பிரச்சனை இல்லை. அப்போ அவன் சொன்னா கூட நம்ம மனசுல அது தீண்டாது, நமக்கு கோபம் வராது, இந்த சனிஷா விஜயானம் இருந்தா இல்ல அப்படி இல்லை கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டா அவர் சொன்னதுல ஏதோ அம்சம் சரியா இருக்குன்னு அர்த்தம், அப்பதான் கோபம். நான் ஆச்சாரம் அனுஷ்டானம் இருந்து நான் ஏமாத்திருக்கேங்கிறது ஓரளவு சரியா இருந்ததுன்னா நான் ஏதோ ஏமாத்திருக்கேன்னா அப்பதான் அவர் சொன்ன உடனே என்ன பண்ணுவோம், ஆமா அவன் என்ன கிழிஞ்சா அவனுக்கு என்ன காட்டிலும் மோசம் அப்படின்னு ஆரம்பிப்போம். நம்ம என்ன சொல்ல வந்துட்டானே அவன் என்ன பண்ணான் தெரியுமா என்பதாக அவன் கதையை ஆரம்பிப்போம். இப்படி கோபத்தோடு கூட போட்டியோடு கூட அவன் கதையை ஆரம்பிப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டா அவன் நம்மிடத்தில் சொன்ன தோஷத்தை நாம ஏகதேசம் ஒரு சில பாகத்திலே ஒத்துண்டிருக்கோம் அப்படின்னு அர்த்தமா. இதுவும் சைக்காலஜி சொல்றான், ஒருத்தர் ஏதாவது சொல்லும் போது நமக்கு கோபம், நம்மை பற்றி ஒருத்தர் தோஷம் சொல்லும் போது நமக்கு கோபம் வந்துதானால் அப்போ அந்த தோஷத்துல ஏதோ ஒரு அம்சம் சரியா இருக்குன்னு அர்த்தம், அதனாலதான் நமக்கு கோபமே வரும். அப்போ அவர் வந்து இவன் மரியாதை கெட்டவன் அப்படின்னும், இவன் துர்ஜனன் அப்படின்னும், இவன் ஞானம் இல்லாதவன் அப்படின்னும், இவன் ஆச்சாரம் இல்லாதவன் அப்படின்னும், இவன் அனுஷ்டானம் இல்லாதவன் அப்படின்னும், இவன் கைங்கரியம் பண்றதா ஒரு ஏமாத்துறான் அப்படின்னும் ஒருத்தர் நம்மளை பத்தி சொல்லும் போது நமக்கு கோபம் வந்ததுன்னா உண்மையிலேயே அது இருக்குன்னு அர்த்தம். நமக்கு ஓஹோ ஞானம் இல்லை நமக்கு, அது அவன் சொன்னா நமக்கு கோபம் வருது, ஆனா உண்மையிலே நமக்கு ஞானம் இருந்தா இந்த கோபம் வராது. அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா கொஞ்சம் மெதுவா இருந்து ஆலோசிச்சு பார்த்தா வாஸ்தவம் தான், அவன் சொன்னது சரிதான், நமக்கு ஞானம் இல்லைங்கிறது வாஸ்தவம் தான், அதை நம்ம மனசுக்குள்ள மெதுவா உணர்ந்து இருக்கணும். பெருமாள் என்ன பண்றான்னு கேட்டா அவன் மூலமாக நமக்கு இந்த விஷயத்தை ஞாபகம் உறுத்தினார் அப்படின்னு பெருமாளுக்கு தன்யவாதமான. நாம கடைசி வரைக்கும் ஆட்சியின் செய்யணும் நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லாது. ஆனானப்பட்ட ஆளவந்தார் முதலானவர்கள் எல்லாம் கூட அமரியாதா சுத்ரஹா சரமதி அசூயா பிரபோ கிருதக்னா துர்மானி அப்படின்னு ஆளவந்தார் சாதிச்சார், ஆழ்வார்கள் எல்லாம் சாதிச்சார், குளங்களாய ஈர ரெண்டில் ஒன்றிலும் பிறந்திலேன் அப்படின்னு ஆழ்வார்கள் எல்லாம் சாதித்திருக்கிறார்கள். அப்போ குளித்து மூன்று அன்னலையோமும் குறிக்கொள் அந்தனமை தன்னை ஒழிப்பித்தேன் எங்க நில்லை இந்தம் பத்தன் நில்லை என்னுடைய பக்தி எல்லாம் வெறும் ஏமாத்தல் தான் என்பதாக ஆழ்வார் ஆச்சாரியர் எல்லாம் நமக்கு சொல்லி காண்பித்த, அனுசந்தானம் பண்ணி காண்பித்த ஒரு ஆச்சிஞ்சன்யம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆச்சிஞ்சன்யத்தை நாம மறந்துட்டோமோ இல்லையோ, ஆழ்வார்களே இப்படி சொல்லியிருக்காரு, சுவாமி தேசிகனே சொல்லியிருக்காரு, தர்மத்வகம் சகல துஷ்கிருதி சார்வபௌமம், நான் என்ன மாதிரி பகம் பண்ணவன் யாரும் கிடையாது கிடையாது தேசிகன்னு சொல்ற வார்த்தையினால் ஆத்மான பிக்னம் அனுதாப லவோஜிதம் அப்படின்னு சந்திக்கிறாரு. அப்போ இப்படி ஆழ்வார் ஆச்சாரியர்கள் மொத்த பேரும் தன்னுடைய நீச்சத்துவத்தை எம்பெருமான் கிட்ட விஜயாபனம் பண்றார்கள். ஆனால் நாம் அதை விஜயாபனம் பண்ணாமல் நம்முடைய நீச்சத்துவத்தை மறந்து நம்முடைய உட்கர்ஷத்தை நம்முடைய உயர்த்தியை நாம் நிறைத்திருக்கும் போது அந்த நீச்சத்துவத்தை நமக்கு இவர் ஞாபகம் உறுத்துறார் அப்படின்னா உண்மையிலே இவருக்கு தேங்க்ஸ் பண்ணும், அதுதானே நமக்கு முக்கியம். அதாவது என்ன கேட்டா சரணாகதி பண்ணவனுக்கு எத்தனை கெத்தனை நீச்சத்துவம் இருக்கோ அத்தனை கெத்தனை நல்லது, அது நான் ஒண்ணும் இல்லாதவன் ஒண்ணும் இல்லாதவன் ஒண்ணும் நீச்சத்துவம்னா ரொம்ப மோசமா போன அர்த்தத்தில் சொல்ல, ஒண்ணும் இல்லைங்கிற எண்ணம் இருக்கணும். அது அகமஸ்மி அபராதானாம் ஆலயா அசிஞ்சனா அகதி அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி இருக்கு. அதனால நமக்கு அது தேவை, நாம வந்து அடியே ஒண்ணும் இல்லாதவன்கிற எண்ணம் நமக்கு இருந்துட்டே இருக்கணும், இருந்துட்டே இருந்தால்தான் நமக்கு வந்து அந்த சரிஷா விஜயானங்கிறது நல்லா வரும், அதை நாம் அடிக்கடி மறந்துடுறோம். அப்படி இருக்க பெருமாள் வந்து பரம கருணையினாலே இவனை கொண்டு நமக்கு இந்த விஷயத்தை ஞாபகம் உறுத்தினார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். என்ன கேட்டான்னா நல்ல நன்மையும் தீமையும் பிறர் தரவாரா என்பதாக தமிழ்ல ஒரு வசனம் இருக்கு, நல்லதோ கெட்டதோ இன்னொருத்தரால வராது நமக்கு. அவர் நம்மளை பரிவாதம் பண்றார், நமக்கு மனசுல துக்கத்தை உண்டாக்குறான்னு வச்சுக்கோங்க, உண்மையில நம்மளுடைய கர்மம் தான் அது, நமக்கு பெருமாள் கொடுக்குற சிக்ஷன் வச்சுக்கோங்க. பேரு கேட்டா ஒருத்தர் நம்மள சொல்றாருன்னா நமக்கு துக்கமா இருக்கு, மனசுல மனசுக்குள்ள ரொம்ப துக்கமா இருக்கு. இப்ப துக்கமா இருக்குன்னா காரணம், துக்கத்துக்கு காரணம் என்ன? கர்மா தானே, வேற என்ன? அவரவருடைய துக்கத்துக்கு காரணம் அவருடைய கர்மா தானே, இதுதானே கர்ம சித்தாந்தம் அப்படிங்கிறது. இன்னொருத்தரோடு அவர்களுக்கு துக்கத்தை கொடுத்தாங்கிறது ஒரு நாளும் வராது. நம்ம இந்து மதத்துல கிடையவே கிடையாது, நம்ம வேதத்துல சொல்லப்பட்ட கர்ம சித்தாந்தத்துல இன்னொருத்தர் அப்படிங்கிறவர் அவர் வெறும் கருவிதான், உண்மையில அவரவர்களுடைய கர்ம தான் அது இதுக்கு காரணம் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம். அப்போ அவர் சொன்னதுனாலே நமக்கு துக்கம் வந்தால் அதுக்கு காரணம் நம்ம கர்மா தான், அவர் காரணம் இல்லை. இந்த கர்மா இல்லாட்டா அவர் சொன்னா கூட நமக்கு துக்கம் வராது, அவர் சொன்னா சந்தோஷப்படுவார்கள். பராசர புத்தர் சந்தோஷப்பட்டார், பராசர பட்டர் பாட்டு ஒருத்தர் நிந்தை பண்ணார், மரியாதை கெட்டவர் அப்படி இப்படி நிந்தை பண்ணாருன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டார். என்ன அப்படின்னு கேட்டா, இந்த விஷயத்தான் யார் சொல்லுவாங்க காத்துருக்க, ரங்கநாதன் போய் சொல்லுங்கிறாரு, பெருமாள் கிட்ட போய். நான் நிச்சயம் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், பெருமாள் கிட்ட பெருமாள் நம்ப மாட்டேங்கிறார், நான் மரியாதை கெட்டவன் எனக்கு ஒன்னும் தெரியாது அப்படின்னு நான் நம்ப மாட்டேங்கிறார், நீ போய் சொல்லுங்கிறார். இத சொல்றதுக்கு ஒருத்தன் கிடைச்சானேன்னு ஆனந்தப்படுறேன், யாருக்கு ஒரு. அதனால கபடநாதர்களாக சரணாகதர்களாக இருக்கிறவர்கள் வேறு கதியற்றவர்களாக இருக்கிறவர்களுக்கு நமக்கு நம்முடைய ஞானம் கதி இல்லை, நம்முடைய அனுஷ்டானம் கதி இல்லை, எல்லாம் ஒண்ணுமே ஏதோ பகவானுக்கு தேங்கிறேன்னு ஏதோ முடிஞ்ச வரை யசாசித்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை எத்தனை ஞானம் உள்ளவர்கள் மகாத்மாக்கள், எத்தனை அனுஷ்டானம் பண்ணவர்கள், எத்தனை ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள், எத்தனை பேர் இருந்திருக்காங்க, அவர்கள் காண்பித்த வழி, அந்த வழியிலே நாம் தவறி போறோம், அந்த வழியிலே போகாமல் அப்படி தவறி போகும்போது எம்பெருமான் நமக்கு ஞாபகம் ஒருத்தரான்னு ஒன்று மாத்திரம் இல்லை, நம்மளுடைய கர்ம பலனை அனுபவிப்பதற்காக நமக்கு துக்கத்தை கொடுப்பதற்காக இப்படி சொன்னான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப அதனாலேயாவது தெரியலாமே, சரி கர்ம பலனை அனுபவிச்சுட்டு இன்னே கொஞ்சம் மனசு தெரிஞ்சு இருக்கிறான் உங்களுக்கு, அப்பா உங்களுக்கு துக்கத்தை நம்ம அனுபவித்தாச்சு, அவர்கள் மூலமாக கேட்டாச்சு, சிக்ஷை ஆயிடுது, கர்ம தொலைகிறது இல்லையா, ஒரு சிக்ஷை ஆயிடுது அப்படின்னா சந்தோஷப்படணும். ஒரு சிக்ஷைன்னு வந்தா உடனே ஒரு பாடம்னு ஒண்ணு உண்டாகும், சிக்ஷனா தண்டனை, தண்டனைன்னு வந்து நிச்சுக்கணும், உடனே ஒரு பாடம் ஒண்ணு உண்டாகணும், இல்லட்டா அந்த தண்டனைக்கு அர்த்தம் கிடையாது. அப்ப எம்பெருமான் எதுக்காக எனக்கு இந்த தண்டனையை கொடுத்தான், அவரை கொண்டு என்னை பரிவாதம் பண்ணும்படியா, இதை பண்ணும்படியா, எதுக்காக கொடுத்தான் அப்படின்னு பார்த்தா, ஒண்ணும் இல்லை, என் விஷயத்தை எனக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக கொடுத்தான். அப்ப உண்மையிலே நான் என்ன ஞானம், எனக்கு என்ன ஞானம் இருக்கு, எனக்கு ஒண்ணும் தெரியாது முட்டாள் அப்படின்னு சதஸ்த உத்தரவுத்தான் வச்சுக்கோங்க. மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கும், நீ சொல்றதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா உண்மையில இருக்கக்கூடிய மகா ஆச்சாரியருடைய ஞானத்தை எல்லாம் பார்த்தா ஒண்ணுமே ஞானம் இல்லாத சரஸ்வதி எப்படி வந்தோம் அப்படின்னா, அப்ப அதை ஞாபகம் இருக்கிறார் அவர். அப்போ இந்த பரிவாதங்கள்னாலே துக்கம் வந்தாலும் சரி, அதே ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு நாம் நம் நிலைமையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒன்னும் நம்மளுடைய ஞான அனுஷ்டானங்கள் எல்லாம் அதிகமாக்கணும், இல்லை இதுதான் நம்மளுடைய நிலைமை, நம்மளால இவ்வளவுதான் முடியும், வேற வழி இல்லை. அதனால நாம் நம்மளுடைய நீச்சத்தை அனுசந்தானம் பண்ணி அடி என்ன ஏதோ உபசார ஆபதேசேன கிருதான் அகரகன்மையா அபசார அனுமான் சருவான் சமஸ்த குருகோத்தமா என்பதாக உபசாரங்கிற பேர்ல ஏதோ உபசாரம் பண்ணிட்டு இருக்கோம், ஞானங்கிற பேர்ல அஜானத்தை பிரகடனம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொண்டு இந்த பூர்வாச்சாரியர்கள் அனுசந்தானம் பண்ண ரீதியிலே நாமும் அனுசந்தானம் பண்ணி இருக்க வேண்டும். இது சரணாகதிக்கு பலம், இது ஒரு விஷயம். இதுக்கெல்லாமே பெரிய விஷயம் ஒன்று சொல்லிருக்கேன், அது சுவாமி தேசிகனால் மட்டும்தான் முடியும், நமக்கு முடியாது. அது என்ன விஷயம் கேட்டா, இப்படி யார் ஒருத்தர் நம்மளுக்கிட்ட அபவாதங்கள் எல்லாம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு அது அனர்த்தம் அல்ல. ஏன்னா சத்தியமான ஏற்பாகும் சபந்தம் அதிக செய்யுது. ஒருத்தரை பார்த்து நான் வந்து பரிவாரம் பண்ணோம் வச்சுக்கோங்க, அப்போ அதனுடைய பலன் நமக்கு வரும். இன்னொருத்தரை தோஷம் சொன்னால் இவனுக்கு தோஷம் வரும். அதாவது என்ன கேட்டா, ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து தோஷம் சொன்னார்னா அந்த தோஷம் கேட்கிறவர் குறையோ அவருக்கு பாப்பம் குறையும், அந்த பாப்பம் நேரம் இவர்கிட்ட வந்து இவருக்கு பாப்பம் கூடியும். இது லோகத்திலையும் தெரிஞ்சுக்கலாம், இப்படிதான் வரும். பெரும் அனாவசியம் தேவையில்லாமல் தோஷங்கள் சொல்லிட்டு இருந்தா அது பாப்பம் தானே, மகாபாபம் தானே. அதனால ஒருவர் நம்மை வைகிறார் அப்படின்னு சொன்னால் நமக்கு பாப்பம் குறைகிறது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, அவருக்கு பாப்பம் கூடுகிறது, இந்த பாப்பம் நேரம் அப்படியே அவர்கிட்டதான் போகும், வேற வழி இல்லை. அப்போ அவரை பார்த்து ஐயோ இப்படி பாப்பத்தை சம்பாதித்துக் கொள்கிறாரே அப்படின்னு கரை புரண்ட கருணையும் அப்படிங்கிற சுவாமி வார்த்தையை போடுறாங்க. அவர்கிட்ட கரை புரண்ட கருணையும், இப்படிலாம் என்ன பாப்பத்தை சம்பாதிச்சுக்கிறேன்,